अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द बालोऽपि शैलोद्धरणाग्रपाणिः नीलोऽपि नीरन्ध्रदमप्रदीपः धीरोऽपि राधानयनावबद्धो जारोऽपि संसारहरः कुतस्त्वम् पाणौपायसभक्तमाहितरसम् बिभ्रन्मुदा दक्षिणे सव्ये शारदचन्द्रमण्डलनिभम् हय्यङ्गवीनम् दधत् कण्ठे कल्पितपुण्डरीकनखमपि उद्दामदीप्तम् वहन् देवो दिव्यदिगम्बरो दिशदुनः सौख्यम् यशोदाशिशुः किङ्किणिकिणिकिणिरभसैः अङ्कणभुविरिङ्खणैः सदाडन्तम् कुङ्कुणुकुणुपदयुगलम् कङ्कणकरभूषणम् हरिम् वन्दे सम्बधे सुरभीणामम्बामायासयन्तमनुयान्तीम् लम्बाळकमवलम्बे तम्बालम् तनुविलग्नजम्बाणम् अञ्चितपिञ्छाचूडम् सञ्चितसौजन्यवल्लवीवलयम् अधरमणिनिहितवेणुम् बालम् गोपालमणिशमवलम्बे प्रह्लादभागधेयम् निगमगणमहागुहान्तराधेयम् नरहरिपदाभिधेयम् विबुधविधेयम् ममानुसन्धेयम् संसारे किं सारम् कं सारेश्चरणकमलपरिभजनम् ज्योतिः किमन्धकारे यदन्धकारेऽनुस्मरणम् कलशनवनीतचोरे कमलादृक्कुमुदचन्द्रिकापूरे विहरतु नन्दकुमारे चेतो मम गोपसुन्दरी जारे गोपिका जीवनस्मरणम् गोविन्दा गोविन्दा कृष्णभगवानुडिय ஜன்மம் அந்த அவதாரத்தை நம்ம அனுபவித்தோம். மேலும் அவதாரம் பண்ணினதுக்கு பிறகு அந்த கோகுலத்தை எப்படி சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயமும் கொஞ்சம் லீலைகளும் அனுபவிக்கலாம். கிருஷ்ணர் வந்து அங்க அவதாரம் பண்ணிட்டா அப்படின்னதும் அங்க கோபியர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுத்து அவளுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லாரும் நல்லா புது ட்ரெஸ் போட்டுண்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஓடி வராளாம் நந்தகோப கிரகத்துக்கு. ஏன்னா நந்தகோபருக்கு பல வருஷமா குழந்தைகள் இல்ல, எப்படி கிடைச்ச குழந்தையாக்குமா, அது ஆண் குழந்தை வேற. அதனால எல்லாருக்கும் சந்தோஷம், ஓடி வரா குழந்தைய பார்க்க. குழந்தைய பார்த்ததும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா, நல்லதே வரட்டும் அந்த பகவானுடைய கிருப்பையில அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளவு ஆகர்ஷணம் இல்லவா, கிருஷ்ணா அப்படின்னாலே ஆகர்ஷணம் தானே. அந்த ஆகர்ஷண சக்தி இருக்கக்கூட கிருஷ்ணா எல்லாரையும் இழுத்துட்டார். அவர் பார்க்கவே வேண்டாம், அவரை நம்மள் பார்த்தாலே நம்ம இழுத்துடுறாரு அவர்கிட்ட. அப்படி அந்த கோபியர்கள்லாம் ரொம்ப மெய்மறந்து போற அந்த குழந்தைய பார்த்து அவ சந்தோஷப்பட்டுக்கடா, நீ வெண்ணெய் பால் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவள் தெளிச்சுக்கிறா, மற்றவாளுக்கும் தெளிச்சு விடுறா. மஞ்சள்ல எண்ணெயும் வெள்ளவும் ஜலவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவ கொண்டாடுறா. மஞ்சநீர் விளையாட்டு சொல்லுவோமே நம்மள, அவர் எதுக்கு அப்படின்னா சந்தோஷத்தை காட்டுறதுக்கு தானே. அதே மாதிரி அங்க அத்தனை பேரும் சந்தோஷத்தை காட்டுறதுக்கு அவ கையில கிடைச்சது அத்தனையும் மத்தவாழ்கிட்ட பூசி விட்டு சந்தோஷத்தை காட்டிக்கிறாளாம். கோகுலமே சந்தோஷமா ஆனந்தத்துல முங்கி இருந்ததா. அந்த கோகுலத்துக்கு எந்த குறைவும் இருக்கல. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படின்னா மகாலட்சுமியும் அவதாரம் பண்ணினா அப்படின்னு தானே அர்த்தம். மாயாதேவியும் இங்க அவதாரம் பண்ணிட்டு தானே போயிருக்கா. அப்படி இருக்கக்கூட இடம் ஏதாவது குறை இருக்குமா? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றுமே இல்லையா. அத்தனை பேருடைய மனசு திருப்தி அடைஞ்சிருந்தது. ஏன்னா திருப்தி கிடைக்கிறதானே ரொம்ப கஷ்டம். எது பண்ணினாலும் சுகம் கிடைக்கிறது இல்லையே அப்படி அப்படின்னு ஒவ்வொரு வேலையா பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கர்மாவா பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுல கிடைக்கிறதா சுகம், இதுல கிடைக்கிறதா அப்படின்னு, ஆனா எதுவுமே கிடைக்கிறது இல்லை. திருப்தியும் அடையறதில்லை. எதுல திருப்தி அடையும் அப்படின்னா பகவானுடைய விஷயத்துலதான் திருப்தி அடையும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினா ஒரு திருப்தி உண்டே, பகவான தர்சனம் பண்ணினா ஒரு திருப்தி உண்டே, அது அதுக்கு நிகரா இந்த லௌகீகத்துல ஏதாவது கிடைச்சிடுமா? அப்படி அத்தனை பேருக்கும் மனசு திருப்தியாம், எந்த குறைவும் இல்லையாம். ஸ்ரீ எல்லாம் தனம் வழியா பார்த்தாலும் எல்லா லக்ஷ்மியும் அங்க நிறைஞ்சு இருந்தது அப்படின்னு கோகுலம் செழித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வசுதேவர் சந்தோஷம். வசுதேவர் வந்து கம்ச கிரகத்துல இருக்கா, ஆனா கம்சனுடைய வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. என்னெல்லாம் பண்றா, மீட்டிங் எல்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நந்தகோபர் வசுதேவரையும் பார்க்கலாம், கம்சனுக்கும் கப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவ குழந்தைகள்ட்ட எல்லாம் பாத்துக்கோடா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி யசோதா மாட்டை எல்லாம் சொல்லிட்டு வரார். இங்க வந்து பார்த்தா நிருபபுரிம் கரதான கிருதே கதம். வசுதேவர் வந்து நந்தகோபுரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், பர்சனலா கூப்பிட்டு சொல்றார், நண்பா எனக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவரும் சொல்லிருந்தார், நந்தகோபுரம் சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு குழந்தை, அழகான குழந்தை பிறந்திருக்கார் அப்படின்னு. அப்ப நான் வசுதேவர் சொல்றா, உங்களுக்கு பிறந்த குழந்தை எனக்கு பிறந்தாரு போல அப்படின்னு தன்னுடைய பித்திருத்தத்தை, இதி பவத்து பித்ருதாம் பிரஜநாயகே, தன்னுடைய பித்திருத்தத்தை சொல்லாமல் சொல்றாராம் நந்தகோபர்ட்ட. நானும் உங்களுக்கு பிறந்த குழந்தை எனக்கும் பிறந்த மாதிரி இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த மதுராபுரியில பல துர்நிமித்தங்கள் எல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு, அதனால நீங்கள் வேகம் குழந்தை கிட்ட போங்கோ, கோகுலத்துக்கு போங்கோ, திருப்பி போங்கோ அப்படின்னு நந்த கோபர் கேட்டார். அப்போ என்ன இவர் உத்தேசம் பண்றார், துர்நிமித்தம்னா என்ன உத்தேசம் பண்ணிருப்பார், இந்த கம்சனுடைய பிளானிங் எல்லாம் தானே, குழந்தைகள் எல்லாம் வதம் பண்ண போறா அப்படின்னு எடுத்திருக்காரு, பிறந்த குழந்தை அத்தனையுமே இல்லாம பண்ண போறான்னு. அப்ப அததான் உத்தேசம் பண்றா. சரி, வசுதேவர் சொல்லிட்டாரேன்னு நந்தகோபுரம் மறுக்கல, ஏதாவது இருக்கும் அப்படின்னு நந்தகோபுரம் திருப்பி போறா. அங்க பார்த்தா கோகுலத்துல பார்த்தா அழகா ஒரு பெண், ஒரு ஸ்திரீயா, எப்படின்னா சுகந்த புஷ்பங்கள் எல்லாம் தலையில போட்டுண்டு, அழகான சாரி எல்லாம் உடுத்திண்டு, ஒரு மாயாதேவியே ஒரு அவதாரம் பண்ணி வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக வடிவம் எடுத்து மேக்கப் எல்லாம் போட்டுண்டு கோகுலத்துக்கு போயிருக்காராம். யாருமே அவளை தடுக்கலையா, யாரு செடிக்கும் சொன்னா அப்படின்னா நிஷிச்சரான்வயஜா கில பூதனா, பூதனா அப்படிங்கிற ராட்சசியாம். அந்த ராட்சசி தான் நிறைய குழந்தைகளை ஒரு கருணையே இல்லாமல் கொன்னு ஒடுக்கி இருக்கா. அந்த பூதனா இப்ப கிருஷ்ணரை கொல்றதுக்காக வந்திருக்கா, சேதி கேட்டது கோகுலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கா, கோலோகமே உற்சாகம் அடையறது அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்கா, அந்த குழந்தையும் வதம் பண்ணணும்னு. இந்த பெண்மணியை பார்த்ததும் எல்லாரும் மைமறந்து போயிட்டா, ஏன்னா அவ்வளவு அழகா, இப்படி ஒரு ஸ்திரீய நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்ப கோபஸ்திரீகள்லாம் வழிவிட்டு கொடுக்கறா யசோதாமா, எப்படின்னா அவ ஆத்துக்கு யாரு வந்தாலும் அதிதி தேவோபவானா, யாரு மண்ணா வரலாம் யாரு மண்ணா போலாம், அப்படி ஒரு ஃப்ரீடம் உண்டு யசோதாமா அதுல. இப்ப பூதனாவும் வரா, அழகான ஸ்திரீ வேஷத்துல வர இருக்கா, ராட்சசி வேஷம் கிடையாதே, ஸ்திரீ வேஷத்துல இருக்கா. அப்ப குழந்தைய பாத்துக்கோங்க சொல்லிட்டு தலிகை பண்ண போயிட்டா. குழந்தைய பார்த்ததும் இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு அந்த கிருஷ்ணரை மடியில் எடுத்துண்டா, நீதானே என்னுடைய கம்சனை வதம் பண்ண போறதுக்கு வேண்டி வந்தாய் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு என்ன பண்ணிருக்காளாம், தன்னுடைய ஸ்தனத்துல விஷத்தை புரட்டியிருக்கா, அந்த ஸ்தனத்தை கொடுக்க பாக்கறா, பால் கொடுக்க முயற்சி பண்றா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பார்த்தார், கிருஷ்ணருக்கு தெரியும் யாரு வந்திருக்கா, நீதானே அத்தனை குழந்தையும் இல்லாம பண்ணினாய் கருணையே இல்லாம அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடிச்சுட்டாராம் கிருஷ்ணர். பாலை குடிச்சார், பாலை மட்டுமா குடிச்சார், ரத்தத்தையும் குடிச்சார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிரையும் குடிச்சார். விஷம் கலர்ந்த பால் அவளுடைய உயிரையும் குடிச்சுட்டாராம். அது எப்படி இருக்காம், அந்த மாம்பழத்தை ருசிக்கும்படியாக கிருஷ்ணர் அவளை ருசிச்சா, அந்த பிராணனையும் வந்துடுத்தல, அந்த பிராணன் போற வழியில கத்தரா, அந்த கத்திர சமயத்துல அந்த வேஷம், அழகான சுந்தரியான வேஷத்தை, கபட்ட வேஷம் போட்டு இருக்காளே, அந்த கபட வேஷம் போய் ராட்சசீயமான வேஷத்தை வெளியில கண்டுதான், படார்னு கீழே விழுந்தா, ஒரு மரம் விழறா மாதிரி மலர்ந்து விழுந்தாலாம் கீழே. என்னடா சவுண்டு அப்படின்னு ஒரு ஒரு எல்லாரையும் பயமுடுத்துற மாதிரி ஒரு அழுகை. அதை கேட்டு எல்லாரும் ஓடி வரா பார்த்தது, நீ என்னடா இப்படி ஒரு உருவம், இது யாரு வந்தா என்ன எதுவுமே தெரியல அவளுக்கு, எல்லாரும் பயந்து போய் கிடக்கா. அந்த சமயத்துலதான் இந்த வசுதேவர் திருப்பி வரார், நந்தகோபர் திருப்பி வரார். நந்தகோபர் திருப்பி வந்து பார்த்தா ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு ரூபம் படுத்து கிடக்கிறது. இது என்ன பண்றது, அபூர்வமான வஸ்துவா இருக்கே அப்படின்னு பார்த்திருந்தார். சரி இது வந்து இதுதானோ, ஒருவேளை வசுதேவர் வந்து சொன்ன துர்நிமித்தம் ஆயிருக்குமோ அப்படின்னு நந்தகோபருக்கு மனசுல படுறது. என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் முல்ல பெரிய தேகத்தை வெட்டி வெட்டி வெட்டி தூரக்க போய் தகிப்பிக்கிறாளாம். தகிப்பிக்கிற சமயத்துல அவள்கிட்ட இருந்து அழகான குல்குலுவோடைய மனம், சந்தனத்தினுடையதோ குல்குலுவோடைய ஏதோ ஒரு மனம் வர்றது, ஆனா சுகந்தமா இருக்கு. ஏன் அப்படி ஒரு ராட்சசியோடைய சரீரத்தை தகனம் பண்ணினா எப்படி நல்ல நறுமணம் வரும் அப்படின்னா, அது பகவானுடைய உதடு பட்ட சரீரம்லவா, என்னதான் ராட்சசியமான சரீரமா இருந்தாலும் என்னதான் துஷ்டையா இருந்தாலும் பகவானுடைய அதரம் பட்ட உடம்பு சந்தனத்தினுடைய மனம்தானே வீஷம். இதுல என்ன அத்தியுதமா இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, நிச்சயமா சந்தனத்தினுடைய மனம்தான் வீஷம் அப்படின்னு சாதிக்கிறார். திருப்பி வந்து கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் எல்லாம் மறந்து போயிடுத்து, இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்ததே மறந்து போயிடுத்து. அந்த குழந்தைய தினே தினேத பிரதிவிருத்த லக்ஷ்மீஹி அக்ஷீணாங்கல்ய சதோபிரஜோயம். திவசம் போக போக போக கோபியர்கள் அந்த கோகுலத்துல இருந்து சந்தோஷத்துக்கு மேலுக்கு மேலுக்கு மேலுக்கு வர்தனம் ஆயிண்டே போயிட்டு இருந்ததா, ஐஸ்வர்யங்கள் ஜாஸ்தி ஆயிண்டு வந்தது, சுபமா பட்டது. அங்க வந்து அத்தனை பேரும் வந்து கிருஷ்ணரை பாப்பா, அஹோ குமாரோ மயி தத்த திருஷ்டிஹி ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன ஏஹி ஏஹி மா கொண்டு, என்ன பாக்குறது பாத்தியா கிருஷ்ணர், என்ன பாக்குறது பாத்தியா அப்படின்னு ஒரு கோபியர்கள் சந்தோஷப்படுவா. அப்ப சொல்லுவா இன்னொரு கோபியர், இல்லடி ஒன்னும் பாக்கல, என்னதான் பாக்குறான் அவன் அப்படின்னு சொல்ற, கொந்தே வா அப்படின்னு ஒரு கோபியை கூப்பிடுவாளாம். இந்த கிருஷ்ணருக்கு மட்டும் ரொம்ப இப்படிதான் அவர் டாக்டில் பண்ணாருன்னு தெரியல, அவ்வளவு கன்ஃபியூஷனா இருந்துக்கும். ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டுட்டே இருப்பா என்னதான் பாப்ப அப்படின்னு. கிருஷ்ணர் ஒருத்திய பார்த்துட்டு இருப்பா, அந்த சைட்ல இன்னொரு கோபிகை வந்து இல்லடி என்னதான் பாக்குறா அப்படின்னு சண்டை போட்டுப்பாளாம் அந்த கிருஷ்ணனுக்காக. ஒரே ஒரு கிருஷ்ணர் கோபியர்கள் எல்லாம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவளுடைய ஆத்துல இருக்கிற வேலையெல்லாம் மறந்துட்டா. கிருஷ்ணரை பார்த்த அந்த சந்தோஷத்துல கிருஷ்ணர் கூடயே விளையாடிட்டு இருப்பாளாம். எடுத்துட்டு கிருஷ்ணர் ஒரு கையில எடுத்துப்பா ஒரு கோபிகை, இன்னொரு கோபிகை தாடி எனக்கு தாடி அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணரை தன்னுடைய மடியில வச்சுப்பா. திருப்பி இன்னொரு கோபிகை, இப்படி அத்தனை கோபியும் கிருஷ்ணரை தொடனம் தூக்கிக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குமே இல்லையோ. இப்படி கிருஷ்ணர் என்ன ஆகுறார், ஒரு வண்டு ஒரு புஷ்பத்துல தேன் சாப்பிட்டு அடுத்த புஷ்பத்துக்கு போகுமே அப்படி பறந்துட்டே இருக்குமே, அது மாதிரி ஒரு வண்டு கோபியர்களுக்குள்ள பறந்துட்டே இருந்துதான் அப்படி சாதிக்கிறார். நீ தத்துவ மா தாமிர சரோஜமாலா வியாலம் விலோலம் பதுலாமலாசி. ஒரு கறிவண்டு, இவன் வேற கருப்பா இருப்பானா, கருத்த வண்டு மாதிரி அழகா தென்பட்டார் கிருஷ்ணர் அந்த கோபியர்களுடைய கைகள்ல. இப்படி இருக்கிறத பகவானுக்கு ஒரு பக்கத்துக்கு பர்த்டே வந்து கொடுத்து, அந்த நாள்ல பிராமணர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கா, பந்து ஜனங்கள்லாம் யசோதா கூப்பிட்டுருக்கா, வாங்குவோம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வராள்லவா, தலிகை பண்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும், அதனால கிருஷ்ணரையும் இப்படி தூக்கின்னு இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் இந்த வண்டியில சகட்டம் அப்படிங்கிற வண்டியில வச்சு விட்டு அந்த விளையாட கூட்ட குழந்தைகளுக்கு எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்கோடா கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லி நாலு பேரை ஆர்டர் பண்ணிட்டு யசோதாமம் உள்ள தலிகை பண்ண போற. அந்த சமயத்துல சகட்டன், அந்த சகடத்துல ஒரு அசுரன் வந்துட்டானா, அந்த சகடம் அப்படிங்கிற வண்டியில, அதனாலே அவனுக்கு சகட்டாசுரன் அப்படின்னு பெயர். இந்த சகட்டாசுரன் வந்து இந்த கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கே, கம்சன் அனுப்பின ஒரு அசுரன் கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கே அந்த வண்டியில பூந்துண்ட. கிருஷ்ணருக்கு தெரியுமே இந்த விஷயம், அதனால கிருஷ்ணர் அழற விதத்துல, குழந்தைகள் எப்படி அழுவா கை காலெல்லாம் அடிச்சுட்டு தானே அழுவா, அதே மாதிரி கிருஷ்ணன் கை காலெல்லாம் அடிச்சு அழறான். கால அது பட்டுழுத்தாம் சகடத்துல, அந்த வண்டி மேல அந்த பட்டதும் சகடம் தூள் தூளா போட்டு விழுந்து கொடுத்து சகடாசுர மோட்சம். அந்த சமயம் கூட இருக்கிற குழந்தைகள்லாம் அழறது, சோ கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சோ என்ன தெரியலையே, வண்டி எல்லாம் அப்படி பொடி பொடியா ஆயிடுத்தே, அந்த பொடி கூட கிடைக்கலையாம் கோகுலத்துல அங்க. அப்ப யசோதாமா வந்து பாக்குறா, என்னாச்சு, எல்லாரும் பயந்து போய் பாக்குற, என்னாச்சு என்னாச்சுன்னு குழந்தைகிட்ட கேக்குறா. இல்லையம்மா, குழந்தை கிருஷ்ணர் வந்து அழுதுன் இருந்தான், காலை போட்டு அடிச்சுட்டு இருந்தான், காலு பட்டதும் வண்டி தூள் தூள் ஆயிடுத்து அப்படின்னு குழந்தைகள் சொல்றா. இது யாராவது நம்புவாளா? இச்சின்ன வயசு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒரு வண்டிய உடஞ்சதுன்னு சொன்னா நம்ப முடியறது இல்லையா? ஆனா நந்தகோபருக்கு ஒரு பாயிண்ட்ல நம்பிக்கையும் வருது, ஏன்னா வசுதேவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு துர்நிமித்தங்கள் அப்படின்னு. அதனால நம்பவும் முடியலை, நம்பாம இருக்கவும் முடியலை, அப்படியே ஒரு லீலை சகடாசுர வதம் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் அழுதுன்னு இருக்காரு, கிருஷ்ணன் முகம் பார்த்ததும் யசோதாமா ஓடி வந்த கிருஷ்ணர் எடுத்துன்னு என்னால ஆச்சா உவாப்பட்டுதா அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிருக்காரு. நாராயணா காப்பாத்தி என் குழந்தைய, கிருஷ்ணர் வந்து இங்கு இங்கு அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, நாராயணன் மேல கிடையாது, நான் இங்க இருக்கேம்மா அப்படின்னு அவன் அவனுடைய பாஷையில, கிருஷ்ணருடைய குழந்தையுடைய பாஷையில சொன்னானா. அப்படி கிருஷ்ணரை பத்திரமா எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு வேண்ட பாலை கொடுத்தா அப்படின்னு சகடாசுர வதம். மேலும் திருணாவர்த்த வதம், திருணாவர்த்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் காற்று மூலமா, புயல் காற்று மூலமா வந்தான். அவர் வந்து கோகுலத்துக்கு புயல் காற்றா வந்ததுனாலயே அங்க அந்தகாரம் வீசி விடுத்தும் இல்லை, அங்கே யாருக்குமே பக்கத்துல இருக்கிறவாள்லாம் பார்க்க முடியல, அவ்வளோ அந்தகாரம் பொடியெல்லாம் அப்படி. அந்த சமயத்துல கிருஷ்ணர் அந்த பெரிய காற்று கொடுங்காற்று வருதே இல்லையோ, அந்த காற்றுடைய வேகத்துல அந்த அசுரன் கிருஷ்ணரை தூக்கிட்டு போயிட்டாரா. கிருஷ்ணர் என்ன அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா கேட்டா, ஆமா திருணாவர்த்தன் வரத்துக்கு வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏன் அப்படின்னா சொல்றேன், கிருஷ்ணன் வந்து திருணாவர்த்தன் வரப்போறான்னு முன்னாடியே தெரிஞ்சு யசோதாமா தூக்கிட்டு இருந்தா, யசோதாமா பயந்து பள், அதனாலயே நம்ம ஏதாவது லீலை பண்ணோம் அப்படின்னு கனத்தானாம், பயங்கரமா கணக்கிறான். ஒரு 5 கிலோ 6 8 கிலோ இருக்கிற குழந்தை 25-30 கிலோ இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப கணக்கறான்னு யசோதாமாவுக்கு தூக்கவே முடியல, என்னடா இப்படி கணக்கறையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கீழே வச்சுட்டு உள்ள போறான். என்னட்டு பிரார்த்தனை வேற பண்ணிக்கலாம் யசோதாமா, என்ன கிருஷ்ணன் இவ்வளவு கணக்கறானே அப்படின்னு, குழந்தை இப்படி கணக்கறானேன்னு அப்படின்னு, பகவானே நீதான் பாத்துக்கணும்னு பிரார்த்தனை வேற பண்ணிட்டு போறான். அந்த சமயம் கரெக்டான சமயம், அசுரன் வரத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அசுரன் வந்தா கிருஷ்ணனை தூக்கிட்டு போயிட்டார். கிருஷ்ணனும் லேசா இருக்கார், இப்போ 8 கிலோ தான் வச்சுப்போங்க குழந்தை, அவனை தூக்கிட்டு போறாரு மேல் லோகத்துக்கு போயிட்டார். கொஞ்ச தூரம் போயிட்டு சரி இப்போ இங்கேருந்து இந்த குழந்தைய கீழே விட்டா அந்த குழந்தை கீழே விழுந்து உயிரை விடும், கிருஷ்ணருடைய வதம் ஏற்படும் அப்படின்னு திருணாவர்த்தனுக்கு மனசுல பட்டுது. குழந்தைய விடலாம்னு கெட்டியா பிடிச்சுட்டு இருந்தான் இல்லையோ கிருஷ்ணர, அந்த கைய விட பாக்கிற டக்குன்னு ஒரு கையை தன்னுடைய கழுத்துல பிடிச்சிருந்தது. எதுனா கிருஷ்ணர் பிடிச்சிருந்தார் திருப்பி. இதுல இருந்து என்ன புரியாது, நம்ம கிருஷ்ணனை கெட்டியா பிடிச்சுட்டோம்னா நம்ம விடலாம், கிருஷ்ண பக்தி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு கால் துஷ்ட சங்கத்தினாலயோ இல்லைன்னா துர்புத்தினாலயோ நம்மளுக்கு தோணினா கூட கிருஷ்ணர் நம்மள கெட்டியா பிடிச்சிருப்பார், கிருஷ்ணர் விடவே மாட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம பிடிக்கிறத விட பகவான் நம்மள பிடிக்கிறதா முக்கியம். அப்போ இங்க திருணாவர்த்தனை அந்த அசுரனை கழுத்துல பிடிச்சுண்டார், கிருஷ்ணர் விடமாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த திருணாவர்த்தனுக்கு கனம் தெரிஞ்சது, கிருஷ்ணருக்கு முடியலை, நீ தூக்கிட்டு போக முடியல, அதனாலதான் விட பார்த்தார். ஆனா கிருஷ்ணன் இங்க கழுத்துல பிடிச்சதும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உயிர் போயிடுத்து அந்த இதுலயே, உயிர் போயிடுத்து பட்டார்னு கிருஷ்ணர் அங்கேருந்து விடுறார். கிருஷ்ணரும் அவர் மேலேயே கீழே தவிழ்ந்துட்டு விளையாடிட்டு இருந்தாராம். அப்போ இங்க கோகுலத்துல கிருஷ்ணரை காணாம, கிருஷ்ணரை காணாம அப்படின்னு யசோதாமா அழறா, காணமே அப்படி. டக்குன்னு ஒரு சவுண்டு வெளியில பெரிய புதார்னு விழுந்தாரு இல்லையோ திருணாவர்த்தன் அப்படிங்கிற பெரிய அசுரன், அவன் விழுந்து கீழே வெளியில வந்து பார்த்தா என்ன பெரிய அசுரன், அதுவும் கிருஷ்ணர் அவர் மேல தவிழ்ந்துட்டு இருக்காரு வேற. கிருஷ்ணரை முள்ள எடுத்து, கிருஷ்ணா உனக்கு என்ன அடிபட்டுதான், என்ன ஆச்சு உனக்கு, யார் இந்த அசுரன் தெரியவே மாட்டேங்கிறதே. நந்தகோபுரக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனா வருது, என்னது என்ன தெரியலையே, இப்படி ஒரு மேலுக்கு மேல் கிருஷ்ணனுக்கு வந்துட்டே இருக்கே அப்படின்னு யசோதாமாவும் சங்கடப்படுறா. பொதுவா குழந்தைகளுக்கு 7 வயசு வர ஒவ்வொரு கஷ்டங்கள் குட்டி குட்டியா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படிங்க, அதே மாதிரி கிருஷ்ணருக்கு ஏதாவது வரதா என்ன ஏதோ ஒன்னும் தெரியலை. அங்க பிராமணாளுக்கு எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு வேண்டதெல்லாம் பண்ணி குழந்தைக்கு வேண்டின ரக்ஷா கர்மங்கள் எல்லாம் பண்ணினா, மேலும் நாமகரணம் பகவானுக்கு பண்ற, இப்பதான் நாமகரணமே பண்ற. கர்கமுனிவர் வரார், வந்து நல்ல வசுதேவர் தானே, வசுதேவன் பகவானுக்கு, வசுதேவருடைய புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு தான் பேரு. ஆனா வாசுதேவன் அப்படின்னு வச்சா இல்லனா வி கிருஷ்ணர்னோ அப்படின்னா வச்சாச்சுனா கம்சனுக்கு தெரிஞ்சுடும் இது வசுதேவருடைய புத்தன் வாசுதேவன் தெரிஞ்சுடும். அதனால கூப்பிடுறதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னதும் கிருஷ்ணா அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அவன் ஆகர்ஷண சக்தி இருப்பவன், அதனால கிருஷ்ணா. பாபத்தை போக்குறவன், அதனால கிருஷ்ணா. கருப்பா இருக்கான், அதனால கிருஷ்ணா. எல்லாருக்குள்ளயும் இருக்கார், அதனால கிருஷ்ணா. விஸ்வமாக இருக்கார், அதனால கிருஷ்ணா. இப்படி கிருஷ்ணருக்கு பல அர்த்தம் உண்டு, எல்லாத்தும் பொருந்தும் கிருஷ்ணருக்கு. அப்படி கிருஷ்ணான்னு வச்சா சரி, அண்ணாக்கு என்ன பேர் வைக்கலாம்? ராமான்னு வச்சா என்ன ராமா? பரசுராமர் இருக்கார், ஸ்ரீராமச்சந்திரர் இருக்கார். ராமான்னு சும்மா வச்சா எப்படியாவது தெரியுமோ? அதனால அவர் ரொம்ப பலமோடு இருக்காரு, இல்லையோ திருடகாத்திரனா இருக்கிறதுனால பலராமர் அப்படிங்கிற நாமகரணம் போட்டா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யசோதாமாவுக்கு வாசுதேவான்னு கூப்பிடுறத விட கிருஷ்ணாங்கிவா, கிருஷ்ணாங்கிவா ரொம்ப கிறிஸ்பா நம்ம கூப்பிடுவோம். பெரிய பேர் வைப்பா நாமகரணத்துக்கு, கூப்பிடறதுக்கு நான் சின்ன பேரா வைங்கோளேன். இப்ப கிருஷ்ணான்னு கூப்பிடுறத விட குழந்தைலாம் கிச்சா அப்படின்னு கூப்பிடுவோம், கிச்சு வந்தானாம் அப்படின்னு சொல்லுவோமே. சின்னதா கூப்பிடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அது பிரேமையோட ஒரு அன்போடு கூப்பிடக்கூடன வார்த்தைனா. அதனால கிருஷ்ணா அப்படிங்கறது எல்லாருக்கும் பிடிச்சது. கர்கமுனிவரை நமஸ்காரம் பண்ணா கர்கமுனிவர் சொல்லாம சொல்றார் நந்தகோபுரட்ட, சாட்சாத் பகவான் தான் இங்க அவதாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. புரியறது ஓரளவுக்கு, ஆனா ஓரளவுக்கு புரியறது இல்லை நந்தகோபருக்கு. ஆனா எதுவும் குருவோடைய அனுகிரகம் அப்படின்னு கர்கமுனிவருக்கு வந்த உபச்சாரத்தை எல்லாம் பண்ணினா எதுவும் கிருஷ்ணர் முள்ள வளர தொடங்கிறான். அண்ணா கூட எப்பவும் பலராமர் கூட இருப்பார், கிருஷ்ணரும் இருப்பார். ஏன்னா பலராமர் கைங்கரிய மன்னனமே இல்லையோ கிருஷ்ணருக்கு, அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் தவிழ்ந்து தவிழ்ந்து போவாளாம். காலை முட்டும் கையும் முட்டும், கையும் வச்சுண்டு தவிழ்வர். ஒரு சமயம் கிருஷ்ணர் தவிழ்ந்துட்டு வரார், அந்த வீடு வர பளிங்காட்டமா ரொம்ப கிளீனா இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். தவிழ்ந்துட்டு வரார், கிருஷ்ணர் கீழே பார்த்துட்டாராம், கிருஷ்ணரை மாதிரியோ ஒரு சித்திரம் கீழே. ஆனா அந்த கிருஷ்ண அந்த கீழே இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அழறான் கிருஷ்ணர். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கிட்ட பேசுறது இல்லை, நான் பண்ற மாதிரியே பண்றது அது, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு அம்மாவை பார்த்து ஏங்கறதாம். அந்த குழந்தைய பார்த்து யசோதாம்மா சிரிக்கிறா. முதல் முதல்ல கிருஷ்ணர் அழகத பார்த்து யசோதாம்மா சிரிச்ச ஒரு லீலை அது. தவிழ்ந்து தவிழ்ந்து உள்ள ஐசபல முராரே பாணிஜானு பிரஜாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலின சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஷவண குதுக பாஜௌ சேரதுஷ்சாரு வேகான். குடு குடு குடு குடுன்னு ஓடுறானா, தவிழரத்தே கால வர கொலுசு பட போட்டிருக்காளா, அதெல்லாம் ஒலிக்க, கைகள்ல வலை ஒலிக்க, அழகான ஒரு ரூபம் தவிழ்ந்து வருது, பிரம்மமே தவிழ்ந்து வருது. எல்லாரும் பார்த்து கோபியர்கள்லாம் இங்க வா அங்க வா ஓடி போய் அந்த பக்கம் வா அப்படின்னு கிருஷ்ணரையும் பலராமரையும் விளையாட வச்சுருந்தா. அப்படி நாலு கால் தவிழ்ந்து போய் ரெண்டு கால் நடக்க தொடங்கி விட்டார் கிருஷ்ணர், அடி மேல அடி வைத்து நடக்கிறார். அந்த சமயம் என்ன எடுத்து சேட்டை குறும்பு ஜாஸ்தி ஆயிடுத்து. என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய தத்தை, பூனை, பசுக்குட்டி இவெல்லாம் இருப்பாள்வா, அவளெல்லாம் ஓடி பாலலீலை மாதிரி விளையாட்டு மாதிரி பண்றாரா. அவ வாழை பிடிச்சு வலிப்பா, பூனைகள் எல்லாம் பிடிச்சு கழுத்து பிடிப்பான் கிருஷ்ணர். இப்படி எல்லாம் பண்ணுவார். யசோதாமா வந்து ஜெய் பண்ணாதேடா, அவ பாவம்டா அப்படின்லாம் சொல்றா. ஆனா அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டானா கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பின்னாடி பலராமர் பின்னாடி நடக்கிறதுக்கு அத்தனை கோபியர்களும் யசோதாமா ஆத்து வெளியிலதான் இருப்பா. இவாளுக்கு எல்லாம் வேலை இல்லையோ, அவாத்துல வேலை இல்லையோன்னா அதெல்லாம் மறந்துட்டா. கிருஷ்ணரை பார்த்தா எங்க ஞாபகம் வரும், இந்த லௌகிக்கமான விஷயங்கள்லாம் எங்க மனசுல வரப்போறத. கிருஷ்ணர் கூடயே இருந்தா முதல் முதலே வெண்ணெய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாராம் கிருஷ்ணர். வெண்ணெய்க்கு வேண்டி பல விஷயங்கள் பண்றார். டக்குன்னு வெண்ணெய் கிடைக்கலன்னா பால் இருக்கும், காய்ச்சல பால் இருக்கும், அதை குடிச்சு தொத்துடுவார். இவருக்கு என்னன்னா கிருஷ்ணருக்கு தொப்பையே நிறையாதான். ஒரு சமயம் தொப்பை நிறைஞ்சாலும் அஞ்சு நிமிஷத்துல திருப்பி வந்து பகவான் வந்து பால் வேணும், தயிர் வேணும், வெண்ணெய் வேணும் அப்படின்னு கேப்பறான் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தே யசோதாமாக்கு பகுதி வெண்ணையும் திருந்துடும் அப்படின்னு சொல்றா அழகா. அப்படி ஒரு சமயம் பகவான் தூங்கி எழுந்து வரார் கிருஷ்ணர். யசோதாமா தயிர் கடைஞ்சுருக்கா பகவானையே நினைச்சிருந்து, உள்ள வந்து மா பால் பால் அப்படின்னு எங்கிறது குழந்தை. யசோதா அம்மா கண்டுக்கலை. தயிர் கடைச்சிலே மனசுல கிருஷ்ணனையும் வச்சிருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் மடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, பால் கறக்கிறது அப்படிங்கறது கவனிக்கல. கோபம் வருது கிருஷ்ணருக்கு, கையை பிடிச்சான், மா பால் அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. கிருஷ்ணா இந்த பால் குடிச்சுக்கோ அப்படின்னு ஸ்தன்யபானம் பண்ற. இந்த சமயத்துல அடுப்புல பால காய்ச்சி இருக்கா, அது மறந்து போயிடுது யசோதா அம்மாக்கு. டக்கு ஞாபகம் வருது, கிருஷ்ணா ஒரு செகண்ட் இதே சொல்லிட்டு கிருஷ்ணன் எடுத்து கீழே வைக்க பாக்குறா. கிருஷ்ணன் விட மாட்டேங்கிறான், கட்டியா பிடிச்சுக்கிறா யசோதா அம்மா. கொண்டே விடுடா இப்ப வரேன் அப்படின்னு, அடம் பிடிக்காதே அப்படின்னு பலாத்காரமா கிருஷ்ணன் கீழே வச்சுட்டு ஓடுறா அங்கக்கு கேஸ் ஆஃப் பண்றதுக்கு. கேஸ்ல யாரு அப்படின்னா பால், ஒரு பால். அது வந்து ஒரு மகான் வந்து அனுபவிக்கிற அந்த பால் யாருன்னா ஒரு பாகவதரா, போன ஜென்மத்துல புல்லாய் பிறவி வேண்டும், புல்லாக பிறவி வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி புல்லாக பிறந்தார். ஏன் புல்லாகனா, கிருஷ்ணர் குடிக்க கூடின பால், அந்த பால் தரக்கூடிய மாடுடைய வயிற்றுல போனோம் அப்படின்னு. அதே பசு வந்து என்ன சாப்பிட்டு அந்த புல்லை சாப்பிட்டுதான், அந்த புல்லிலேந்து சாப்பிட்டு அதுலேருந்து வந்த பாலை யசோதாமா எடுத்துண்டா. யசோதாமா காய்ச்சி வச்சிருக்கா, இந்த பால் தான் கிருஷ்ணருடைய வாயில போக போறதுன்னு நினைச்சுண்டு அவர் எத்தி எத்தி பாக்குறார். பார்த்தா கிருஷ்ணரோ பகவானுடைய ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கார். இது என்னடா, கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டாலே வயிறு நிறைஞ்சிருமே, என்ன வந்து வேற யாராவதுக்கு கொடுத்துடுவாளே யசோதாமா, அதனால நான் வந்து அந்த அக்னியிலேயே பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த குதிக்க போறாளாம். யசோதாமா தடுக்கிறா, இருங்கோ இருங்கோ, உங்களை நான் வந்து கிருஷ்ணருக்கு தான் கொடுப்பேன், இப்ப சாப்பிட்டான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், 5 நிமிஷத்துல திருப்பி பசிக்கிறது வந்து நிப்பான், அப்போ உங்களைதான் கொடுக்க போறேன் அப்படின்னு கேஸ் ஆஃப் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு அனுபவம். அந்த ஒரு ஒவ்வொருத்தர்களும் அந்த கிருஷ்ண லீலைய அவ்வளவு ரசிச்சிருக்கா ஒவ்வொரு கட்டமும். அப்படி போனதும் கிருஷ்ணருக்கு கோபம், அது என்ன, என்னை விட ப்ரையாரிட்டி பாலா, நான் இங்க இருக்கேன், என்ன விட்டுட்டு போறா யசோதாமா அப்படின்னு கோபம். அந்த மத்த பிடிச்சு ஒட்டைக்கிறார், அந்த மத்த இப்படி பிடிச்சுட்டு இருக்கிற கம்பீரம் தான் உடுப்பி கிருஷ்ணர். மத்த பிடிச்சு ஒட்டைக்கிறார், தயிர்களத்தை போட்டு ஒடைக்கிறார், அங்க பூரா செதறி எடுத்து யசோதாமா திரும்பி வர, ஐயோ மாட்டிப்போமே அப்படின்னு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துட்டு குடு குடு குடுன்னு அங்க ஒரு யூஸ் பண்ணாத உரல் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். கிருஷ்ணன் எத்தி எத்தி பாக்குற, யசோதாமா வந்தாச்சா வந்தாச்சா. யசோதாமா வந்து பார்த்தா மொத்தம் உடஞ்சு கிடக்கு, தயிர் வெண்ணெயெல்லாம் செதறி கிடக்கு. இப்படி பார்த்ததும் புரிஞ்சுட்ட கிருஷ்ணர் பண்ண வேலைதான் சேட்டைதான் சிரிக்கிறா முதல்ல. ஆனா இப்படி விட்டா சரியா வராது, இப்பவே இவ்வளோ குறும்பா அப்படின்னு கோபம் வருத்திக்கிறா யசோதாமா. பார்த்தா கிருஷ்ணா இங்க அப்படின்னு பாக்குறா, உரல் பின்னாடி உட்காந்து ஒழிஞ்சுட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கார் வெண்ணையா. இரு நான் வரேன்னு ஒரு வடி எடுத்துட்டு பின்னால ஓடுறா, கிருஷ்ணனை குடு குடுவும் ஓடுறா. டேய் நில்லுடா, என்னால ஓட முடியறதில்லை, கிருஷ்ணன் காதுலயே விழுந்து கேட்கவே இல்லையா, போட்டுக்கவே இல்லை, ஓடுறான் ஓடுறான் ஓடுற. டேய் கிருஷ்ணா என்னால முடியலைடா அப்படின்னு அம்மாக்கு முடியலையேன்னு கீழே உட்கார்ந்து விட்டா யசோதாமா. அச்சோ அம்மாக்கு முடியலையே பாவம் அப்படின்னு கருணை வந்து முள்ள கிருஷ்ணர் பக்கத்துல வந்து அம்மா அப்படின்னு சொன்னா டக்குன்னு கைய பிடிச்சுட்டா, பாத்தியா பிடிச்சுட்டேன் அப்படின்னுட்டு நீ பண்ணுவியா அப்படின்னதும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றது, கிருஷ்ணருக்கு கண்ணுல இருந்து ஜலமும் கொட்டுறது இல்லை, பயம் எதுவுமே இல்லையே. இப்ப பயம் அப்படிங்க அந்த அந்த தேவிய ஆவாகனம் பண்ணி கண்ணுல வந்து உட்காரு அப்படின்னு கண்ணு நல்லா கண்ணுல மண் கண் மெஷ எல்லாம் இருக்கே நல்லா திரும்பிக்கிறா, கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறது பயந்தா மாதிரி நடிக்கிறா கிருஷ்ணர். அத கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுன அம்மா இல்லையா, அம்மா பாத்துட்டா ஐயோ அழாதே அப்படின்னுட்டு வலிய தூர வீசி இனிமே பண்ணாத எட்டியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பாலை கொடுக்கறாளாம். அப்படி அழகான லீலை. ஆனா இந்த ஒரு திருட்டுத்தனம் இனிமே பண்ணப்படாது நீ அப்படிங்கறதுனாலே உருள கட்டி போடுறா, வெளியில போய் உருள கட்டி போட பாக்குறா. ஆனா விங்குலோ நம பூத்தேன தி அங்குலோ நம பூத்தேன, ரெண்டு விரல் கேப் வருது, கட்ட முடியலை யசோதாமாக்கு. ஏன் அப்படின்னா என்னால கட்டட முடியும் அப்படிங்குற ஒரு கர்வம் இருந்தது யசோதாமாக்கு, அந்த கர்வத்தை தீக்கிறதுக்காகவே பகவான் கட்ட விடலை. அப்ப கிருஷ்ணா என்னால கட்ட முடியாதானே அவனோட அம்மா அம்மா அப்படின்னு யசோதாமா தளர்ந்து இருக்கிறத மா பாரு கட்டிப்பாரு அப்படின்னு ஒரு சீண்டு சீண்டுறான் யசோதாமா கிட்ட பாக்குறா, கட்டி விட்டா. அதுக்குதான் என்ன தவம் செய்த யசோதா, என்ன தவம் செய்த, என்ன தவம் என்ன தெரியல யசோதாமா. பிரம்மன் இந்திரன் கூட பொறாமைப்படுறா, யாருக்கும் கிடைக்காத புருஷோத்தமன் வேதம் சொல்லக்கூடிய அந்த பகவான் பார்க்கடல்ல அனந்தசாயா படுத்துட்டு இருக்க கூட லட்சுமி நாராயணன் அப்பேற்பட்ட பகவானை சுலபமா கட்டிவிட்டாளே. ஏன் அப்படின்னா பிரேமை. யசோதாமாக்கு எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நம்மளுக்கு எல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறோம் அப்படின்னா என்னால் திருப்பி எனக்கு கிடைக்கணும், பகவான வாங்கணும் அப்படின்னு. இது மாத்திர ஸ்னேகம் மட்டும்தான், பிரேமை ஒன்னே ஒண்ணுதான், அந்த பக்தி மட்டும்தான். பக்தியும் பிரேமையும் கலர்ந்த ஒரு மாத்திர ஸ்னேகமும் கலர்ந்த ஒரு விகாரம்லவா யசோதாமாக்கு அந்த அன்புக்கு கட்டுண்ணப்பட்டான் அப்படின்னு தெரியறது. கட்டி போட்டு இங்கே நான் அழிக்கிறவரா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யசோதாமா உள்ள போயிட்டா. கோபியர்கள்லாம் வந்து கவலைப்படாது இட்டியா, நான் யசோதாமாட்ட சொல்லி உன்னை அழிச்சு விடுறேன் இட்டியா அப்படின்னு சொல்லி கோபியர்கள்லாம் யசோதாமா எல்லாருமா சேர்ந்து யசோதாமாட்ட போறா. அந்த சமயம் அந்தவங்க இந்த பக்கம் பாத்துக்கிறாங்க கிருஷ்ணர். எல்லாரும் போயாச்சு சொன்னதும் உள்ள உரல்ல வச்சுருந்த ஒரு பேக்கெட்டு, அந்த பேக்கெட் எடுத்து பார்த்தா வெண்ணெய் வச்சுருக்கான. ஆல்ரெடி செட் பண்ணிடலாம். அந்த வெண்ணெய் முள்ள சாப்பிட்டுண்டு முள்ள தவிழ்ந்து தவிழ்ந்து போறார். அங்க வந்து ரெண்டு மருத மரம் இருந்தது. அந்த லீலி நாளைக்கு அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அகுஞ்சிதம் ஜானுகரம் ச வாமம் யஸ்ய க்ஷிதௌ தக்ஷிண ஹஸ்த பத்மே ஆலோகயந்தம் நவநீத பந்தம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.